అక్రాంతర్భవతి తదాని అదర్శి ముక్తం నిరశోణరత్నా కరగ్రహార్థం వరతేర భూమ్యాం రాజోత్తరై వన్నిశిషే వచీర్ణా. శ్లోకం 874. అక్రాంతవేది భవతి తదాని అదర్శి ముక్తం నిరశోణరత్నా కరగ్రహార్థం వరదేన భూమ్యా రాజోత్కరై వన్నిశిషేవ చీర్ణా. అక్రాంతవేది భవతి తదాని. ఏ పాదుగాదేవి అప్పుడు ఆட்சி புரிகின்ற காலத்துல சிம்மாசனத்தில் இருந்து ஆட்சி புரிகிறாயல்லவா, அப்போ நீ எங்க இருக்கேன்? ஆக்ரந்த வேதி, வேதினா சிம்மாசனம், சிம்மாசனத்தை ஆக்கிரமிச்சிருக்க அப்படின்னா சிம்மாசனத்தில் நீ அமர்ந்திருக்கிறாய். ஆக சிம்மாசனத்தில் பாதுகா தேவி இருக்கான். அதரை ஸ்ரீமுக்தான் நீ தசோ நரத்னா. இவரை சேர்ந்து பிரஜைகள் சிற்றர்கள் அவெல்லாம் அங்கே வந்திருக்காங்க. எல்லாம் இவரை சேர்ந்து பார்க்கிற காலத்தில் பாதுகாதேவி சிம்மாசனத்தை அழகா சேவை சாதிக்கிறார். எப்படி இருக்கா அப்படின்னா, பாதுகாதேவிட்ட முத்துங்கள் சுற்றி முத்துக்கள் நிறைய இருக்கு. அப்புறம் நடுவில் பத்மராகக்கல்லாம் இழைச்சிருக்கு. இதை பார்த்தா அப்படி பத்மராகக்கல் சேகப்பா இருக்கு, முத்து வெளுப்பா இருக்கு. ஆக இரண்டு நிறங்களும் சேர்ந்து பார்க்கறதுக்கு அழகா பாதுகாதேவியான மிக அழகா தோற்றம் அளிக்கிறார். சரிங்களா? அப்படி ராஜ்யத்தை ஆளுகின்ற காலத்தில் பரதன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டவானா, சிற்றர்களெல்லாம் வந்து அவரவர்களுடைய கப்பத்தையே கட்டுகிறார்கள். அந்த கப்பங்களை எல்லாம் வாங்கி பாதுகாதேவியிட சமர்ப்பிக்கிறான். அப்படி பாதுகாதேவி சமர்ப்பிக்கிறான். இதை பார்த்து இதை சேஷையாக சுவாமி இன்னும் குருசா அர்த்தம் பண்றார். அதாவது கரகிரக அர்த்தம்னா கரம்ன கப்பம், அதை பெறுகிறான் ஒரு அர்த்தம். கரகிரகம்னாக்கே பாணிகிரகணத்துக்கு கரகிரகம்னு பேரு. தெரிஞ்சுதா அந்த கரகிரகார்த்தம் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, உன்னை பார்த்தா அப்படி இருக்கு, சிவப்பும் வெளுப்பும் கலந்துருக்கு. அந்த வெளுப்பை பார்த்தாக்க பொடி மாதிரி இருக்கு, சிவப்பை பார்த்தா அக்னி மாதிரி இருக்கு. ஆக அக்னியில பொறியிடுறானோ பரதன் சொல்ல முடியாத இருக்கு. பரதன் எதுக்கா அக்னியில பொறியிடுறான் அப்படின்னு கேட்டாக்க, கல்யாணத்த காலத்துலதான் பொறியிடுற வழக்கம். கரகிரகார்த்தம் அது பூமிதேவியை பூமிதேவியுடைய கையை பற்றுவதற்காக பரதன் என்ன பண்றான் அப்படிங்கிறதா, ராஜவத்கரை வன்னிசேஷே உன்னுடைய அந்த இந்த சிறப்பு கற்கள்லாம் இருக்கோம், அந்த சிறப்பு கற்கள் எல்லாம் வன்னி மாதிரி ஜொலிக்கிறதால அதனுடைய பிரபையா பிரபையா அண்ணன் மேல எழுதுறதை பார்த்தா வன்னி ஜொலிக்கிறது மாதிரி இருக்கு. அந்த வன்னி ஜொலிக்கிற ஜொலியில கல்யாணத்துல என்ன பண்ணுவா, லாஜஹோமம் பண்ணுவா. லாஜம்னா பொறி. இந்த முத்துக்கள் எல்லாம் அப்படி இருக்கு, அதெல்லாம் வெளுப்பாக பொறி மாதிரி இருக்கு. அதனால அந்த பொறியை எடுத்து லாஜஹோமம் பண்றாளோ பரதன் பண்றானோ, ஏன் பண்றான் அப்படின்னா, கரகிரகார்த்தம் பூமியினுடைய கையை வாணிகிரகணம் பண்ணி கொண்டுவதற்காக அது மாதிரி பரதன் லாஜஹோமம் பண்ணுகிறானோ என்று சொல்ல முடியாத இருக்கு என்று இரண்டு அர்த்தத்துல சுவாமி சேகையாக இந்த ஸ்லோகத்தில் வர்ணித்தபடி. பத்ரவாம் அனைகணையில் ஹிரண்மயி பாசியரங்கபதி ரத்ன பாதுகே கேலி மண்டப ததாகதோசிதா பூமி தேவ கருடேன கல்பிதா. ஸ்லோகம் 875. பத்ரவாம் அனைகணைஹி ஹிரண்மயி பாசிரங்கபதி ரத்ன பாதுகே கேலி மண்டப ஜதாகதோசிதா பூமி தேவ கருடேன கல்பிதா. முன்பு பாதுக அகந்தாழ்வான் நாகசென்மோல் எம்பெருமான் அந்த ஆதிசேஷன் பாதுகை உருவத்தை எடுத்துக்கொண்டு எம்பெருமானுக்கு ஆசனமாக படுக்கையாக இருக்கிறான் என்று முன்பு வர்ணித்தார். இப்பொழுது கருடன் பாதுகை ரூபத்தை எடுத்துக்கொண்டானோ என்று சொல்லும்படியாக இருக்கு. அப்போ பாதுகையை ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, ஆகாச மார்க்கமாக ரங்கநாதன் இருந்துள்ள காலத்தில் கருடன் வந்து என்னுடைய முதுகலை தாங்கி கொண்டு ரங்கநாதனை ஆகாச மார்க்கமாக பல இடங்களுக்கு தூரத்தை அழைச்சிட்டு போகலாம். ஆனால் உற்சவ காலத்தில் ரங்கநாதன் இந்த மண்டபத்திலிருந்து அந்த மண்டபம், அந்த மண்டபத்திலிருந்து அந்த மண்டபம், இப்படி பல மண்டபங்களுக்கு சொல்றார். கிட்ட கிட்ட மண்டபத்தை ஆழ்ந்த காலத்தில் இவன் கருடன் தன்மை எடுத்துக்கொண்டு பறந்து சென்று அந்த மண்டபத்துக்குள்ள கொண்டு போய் பெருமாளை விட்டுட்டு வருதுங்கிறது முடியாத காரியம். அதனால என்ன யோசனை பண்ணா, தனியா இன்னொரு அதுக்கு தகுந்த ஒரு ரூபம் எடுத்துக்கலாம்னு தோணிச்சு. என்ன உருவம் எடுத்துக்கலாம்னு பார்த்தான், நான் பாதுகா உருவம் எடுத்துருமே அப்படின்னு பாதுகா உருவம் எடுத்துக்கொண்டு எம்பெருமான் இந்த மண்டபத்திலிருந்து அந்த மண்டபம், அடுத்த மண்டபத்திலிருந்து அடுத்த மண்டபத்துக்கு இப்படி அழைச்சின்னு போகிறதுக்காக பாதுகா உருவத்தை எடுத்துட்டானோன்னு சொல்லும்படியாக இருக்கிறார். அது எப்படி அப்படின்னு கேட்டா ஸ்லோகத்தை பார்க்கலாம். பத்தங்களா மணிகனை ஹிரண்மை, இதை கருடன் எப்படி இருப்பான், சேப்பா இருப்பான் இல்லையா. சேப்பா இருப்பதுனால இந்த பாதுகை எப்படி இருக்கு, தங்கமயமா இருக்கு. அதனால அந்த தங்க நிறத்தோட இருக்கான் கருடன், அந்த நிறம் இருக்கு. அப்புறம் கருடனுக்கு இறகுகள் உண்டு இல்லையா, அது என்ன அப்படின்னு கேட்டோம்னாக்க, பத்திரலா மணிகணையும் பல விதமான ரத்தனங்கள் நிறைய இதுல இருக்கு. அந்த ரத்தனங்களுடைய ஒளிகள் பார்த்தா ரெண்டு பக்கமும் சிறகு மாதிரி இருக்கு. அதனால இப்ப சிறகம் ஆச்சு, பாதுகை கருடனுடைய உருவமும் வந்தது சகப்பாக இருக்கிறதுனால பாதிரங்கணி ரங்கபதி ரத்ன பாதுகேன், ரங்கபதி ரத்ன பாதுகேன், ரங்கநாதனுடைய ரத்ன பாதுகையே நீங்க எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டவங்க, கருடன் மூல தோற்றம் அளிக்கிறாய் அப்படின்ட்டார். எதுக்காக அப்படின்னு கேட்டாக்க, கேலி மண்டப கதாக தோசிதான், கேலி மண்டப கதாக தோசிதான். கேலி மண்டபங்கள் விஹார மண்டபங்கள், மண்டபடிக்கா உடையான சின்ன சின்ன மண்டபங்கள் தெரிஞ்சா, அதுல கதாகதம் இந்த மண்டபத்தில் அந்த பக்கத்துக்கு போறது, அந்த மண்டபத்தில் இந்த மண்டபத்துக்கு கேள்றது, இப்படியாக போக்குவரத்து இருக்கேன். இதுக்கு தகுந்ததான ஒருவே கருடாகதான் எடுத்துட்டான். என்ன எடுத்துக்கிட்டான் அப்படின்னா, பூமிக்கே வருடேன கல்விதான், கருடன் பாதுகா ரூபத்தை எடுத்து நான் பாதுகா வேகம் போட்டுட்டான். ஆக பாதுகா வேகம் போட்டுக்கிட்டு இந்த மண்டபத்தில் இந்த மண்டபம், அந்த மண்டபத்தில் அடுத்த மண்டபத்துக்கு இப்படி அழைச்சுன்னு போறான். அதனால கருடன் பாதுகா உருவம் எடுத்துனுட்டான். பாதுகை இது எப்படி, இந்த ரெண்டுக்கும் ஒப்புமை என்ன அப்படின்னு கேட்டுவானாக்க, பாதுகையும் தங்கமயமா இருக்கு, இதுவும் தங்க நிறத்துல இருக்கு, கருட ஆழ்வானம் அதுக்கு சிறகுகள்லாம் சேப்பா சிறகுகள் இருக்கு. இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய ரத்தனங்களால அதனுடைய ஒளிகள் சிறகுகள் மாறி இருக்கு தெரிஞ்சுதா. அதனால கழுத்துல கொஞ்சம் வலுப்பு இருக்கும், இதுல முத்துகள் இருக்கப்படுத்தினால அந்த முத்துகள் கழுத்து அந்த அடிப்பகுதியில் இருக்கின்ற கொஞ்சம் வெளுப்பு இருக்கேன், அந்த வெளுப்பாக இருக்கேன். அதனால பாதுகா தேவி பார்த்தா எப்படி இருக்கு, கருடன் மாதிரி இருக்கு. ஏன் கருடன் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டனாக்க, கருடனே பாதுகா ரூபம் எடுத்துக்கிட்டு மண்டபத்துக்கு மண்டபம் அழைச்சிட்டு போறானோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு என்று சாதிக்கிறார் சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்தில். உன்னதம் பாதுகே பத சரோஜமாசிதா மௌத்திகஸ்தவகமத்யசம்மிதம் யோம ஷட்பத துலாம் அலம்பயா. ஸ்லோகம் 876. உன்னதம் பலிவிரோஜினஸ்ததா பாதுகே பத சரோஜமாசிதா மௌத்திகஸ்தவகமத்யசம்மிதம் யோம ஷட்பத துலாம் அலம்பயா. போன ஸ்லோகத்தில் மண்டபத்திலிருந்து மண்டபத்துக்கு போறதுக்காக சிறிய உருவரே இருந்தது பாதுகா. அதனால பாதுகா தேவி சிறிய உருவரே இருந்தார். அதே பாதுகா தேவி பெரிய உருவையும் எடுத்துப்பா அப்படின்னு காட்டுறாரு இந்த ஸ்லோகத்தில். எப்படின்னு கேட்டா, உன்னதம் பலிவீரோ ஜினஸ்ததான் பாதுகே பத சரோஜமாசிதான். எம்பெருமான் ராமணாவதாரம் எடுத்து பலி சக்கரவர்த்திகிட்ட 3 அடி கேட்டான். அதுல 1 அடியால பூமியை இழந்து விட்டு 1 அடியால ஆகாயத்தை அளந்தான். ஆகாயத்தை அளந்து ஆகாயம் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு பெருசா இருக்கு, ஒரே திருவடி தெரிஞ்சா. அந்த சமயத்திலையும் பாதுகை அந்த பெருமாளட்டி திருவடியை விடல, அப்பவும் பாதுகை இருந்தார். அப்ப பாதுகை எவ்வளவு பெருசு இருக்கும், ஆனா திருவடி ஆகாயத்தெல்லாம் விழாவி எவ்வளவு பெருசா இருக்கோ அவ்வளவு பெருசா பாதுகையும் இருந்தது. அந்த பாதுகையில நிறைய முத்துக்கள் இழைக்கப்பட்டிருக்கு, அதோடையும் அங்கிருந்த ஓரங்கள்லாம் கொத்து கொத்தா முத்துக்கள் தொங்க விட்டுருக்கு சரிங்களா. அந்த முத்துக்கள் தொங்க விட்டுருக்கேன், அந்த முத்துக்களுக்கு இந்த முத்து அந்த பக்கத்து முத்து கொத்துக்கும் இந்த பக்கத்து முத்து கொத்துக்கும் இடைவெளி எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டாக்க, இது வானம் முழுக்கலாம் நடக்கிறாரோ இல்லையோ அவ்வளவு பெரிய திருவடியோ இல்லையோ, அது நடுவில் நிறைய இடைவெளி இருக்கும், அந்த இடைவெளி ஆகாசம் இல்லையா. அந்த ஆகாசம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, வண்டு போல இருக்குன்னா எப்படின்னு கேட்டா, இந்த ரெண்டு பக்கமும் நிறைய முத்துக்கள் குவியல் குத்து கொத்தா தொங்குறதா, அதுல இருக்க முடியாத தேரை பருகிறதற்காக அங்க வண்டுகள் வந்துடும் எப்படியா இருக்கு. வண்டுகள் எப்படி வந்தது இங்க அப்படின்னு கேட்டோம்னாக்க, பாதையில இருக்க முடியாத நீல ரத்தனம் இருக்கு இல்லையோ, அந்த நீல ரத்தனங்கள்லாம் நடுவுல அந்த முத்து கொத்துகளுக்கு நடுவுல அந்த பிரகாசமா இருக்கு. அதனால நடுவில் இருக்க முடியாத இடைவெளி ஆகாசம் இருக்கு, அது நீல ரத்தனத்தில் கருப்பா போயிட்டோம். கருப்பா போயிட்டபடினால அது என்ன பண்றது அப்படின்னா வண்டு மாறி இருக்கு. அது வண்டு மாறி இருந்து பாதையில முத்து முத்தாகிற புஷ்ப குத்துல இருக்க முடியாத தேனை பருவதற்காக அங்க வந்ததுன்னு சொல்ல முடியாத இருக்கு அப்படிங்கிறார். உன்னதம் பலன் பலி வீரோ ஜீனஸ்தான் பாதுகே பத சரோஜமாசிதான் கொஞ்சம் பலி விரோதி பல சக்கரவர்த்திக்கு விரோதி என்ன திருவிக்கமாவதாக எம்பெருமா இல்லையா, அவருடைய உயர்ந்த பாதுக மேல மேல திருவடி போச்சு, அதுல அந்த திருவடி தாமரைய இந்த பாதுகா தேவி அலங்கரிக்கிறான். ஆக அந்த ஒத்த திருவடியிலையும் பாதுக சேவை சாதிக்கிறார் அதிகமாக. அந்த பாதுகையில மௌத்திக ஸ்தவக மத்திய சன்னிதம் என்ன ரெண்டு ஓரங்கள்லயும் குத்து குத்தா வெண்முத்துக்கள் தொங்குறது, அந்த வெண்முத்துக்களுக்கு நடுவில் இருக்க முடியாத அவகாசம் இருக்கு ஆகாசம், அந்த ஆகாசம் இருக்கேன் அது எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னாக்க, அந்த ஆகாச பகுதிய நீ என்ன பண்ண வண்டுகளாக ஆக்கி விட்டு அப்படின்னா, பாதுகைய எப்படி ஆக்கினா அப்படின்னா பாதுகைகள் இருக்க முடியாத நீலரத்னங்கள் இருக்கோ இல்லையோ அதனுடைய ஒளி ரெண்டு பக்கமும் வீசறது,